ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புதேக்மருத்ம வியாமோஹகஸ்தலிதராணி திருநாயமேன அஸ்மத் குரோர் பகவதோ சதேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. மாதா பிதாய வதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதேர்வ குலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீவரம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்த மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரீரேணு பரகாலயதீந்திரமிஷான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரதோஸ்மி நித்யம். ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிய கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சன்னிதத்தா சதாஹிருதி யோந்த பிரவிஷ்ய மமவாச்ச மிமாம் பிரசூப்தன் சஞ்சீவயச்ச கிள சக்தி தரஸ்வதாம்னா அன்யாஞ்ச ஹர்த்த ஸ்ரவணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவத புருஷாய தஸ்மை விஷுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான வித்ராணன பத்த தீட்சம் தயாநிதியம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. ஸ்ரீமன்னூத்தனரங்கநாதிராட் அப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூத்தன லக்ஷ்மணாரியதிராட் சம்பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீமாசேந்திர கடாட்ச சந்தத சுதா லக்ஷ்யாத்ம யோகாங்கிதம் ஸ்ரீமன்னூத்தன பாகதீசயமனம் பக்தியாசிரயாமோ குரும் நவ்யவாகீத யோகீந்திர அயாச பரசேவினம் பிரம்மதந்திர சுதந்திராரியம் பஜாம ஸ்வாத்ம சம்பதம். ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி ஹயக்ரீவ திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமத அபினவ வாகீஷ பிரம்மதந்திர சுதந்திர பரகால மகா தேசிகாய நம. சபாய நம. இன்று திருப்பாவையில 9வது பாசுரம் உபன்யாசம். நேற்றைய பாசுரத்தினாலே கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் அப்படின்னு ஒரு எழுப்புவதற்கான ஒரு அடையாளத்தை வைத்து சாதித்தாள். இது சாமானிய அர்த்தத்தில் பார்த்தோம். சுவாபதேச அர்த்தத்திலையும் கீழ்வானம்னு ஒன்று இருந்தால் மேல்வானம்னு ஒன்று இருக்கும். அதனால உபனிஷத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் தஹராகாசனான பரமாத்மா தான் இங்கே சொல்லப்படுறான் அப்படின்றதையும் நிரூபித்தோம். ஆழ்வார்கள் எழுப்புற விஷயத்திலையும் போன பாசுரத்தினாலே நம்மாழ்வார் எழுப்பப்படுறதாக நாம் பார்த்தோம். இப்ப பாசுரம் 9வது பாசுரம். நீலா துங்கஸ்தனகிரி தடி சுப்தம் உத்போத்ய கிருத்னம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் சஜன கலிஜம் யா பலாத் கிருத்திய புங்க கோதா தஸ்தே நம இதமிதம் பூஜையே வாஸ்து பூய அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணி திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்தொடர்குடியே தல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. 9வது பாசுரம் தூமணி மாடத்துன்ற பாசுரம். ஸ்ரீயப்பதியாகவும் அவாப்தி சமஸ்தம் காமனாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சொரூப ரூபாதிகளை விவரிக்கக்கூடியது இந்த வேதம்னு சொல்லக்கூடியது. வேதத்தில் கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் அப்படின்னு ரெண்டு பிரிவுகள் இருக்கு. கர்மகாண்டத்தில் யஜ்ஞாதி கர்மாக்களை சொல்லி அதனால ஆராதிக்கப்படுபவன் பரமாத்மா அப்படின்னு சொல்லப்படுறது. பிரம்மகாண்டத்தில் நேரடியாகவே எம்பெருமான் பரபிரம்மத்தை ஸ்பஷ்டமாகவே சொல்றது. யஜ்ஞத்திலும் ரெண்டு விதமான யஜ்ஞம் சாமானிய யஜ்ஞம் திரவிய யஜ்ஞம் சொல்லிட்டு நமக்கெல்லாம் கிடைக்கிறதோ இல்லையோ நெல் நெய்யின்னு இந்த வஸ்துக்கள்லாம் வச்சுட்டு தேவதைகளை உத்தேசித்து அதை தேவதோத்தேச திரவிய தியாகா யாகான்னு சொன்னா தேவதைகளை உத்தேசித்து திரவியத்தை தியாகம் பண்றது தான் யாகம். இத இந்த லோகத்தில் நாமோ இதே சரீரத்தில் இருக்கும்பொழுது இதை அனுபவிக்க முடியும், ஐகிகமான சுகங்களை பெற முடியும் இந்த யஜ்ஞத்தினால. இந்த யஜ்ஞ கர்மாக்கள் தான் ஸ்வர்காதி போகங்களை அனுபவிச்சு இதனால ஏற்படக்கூடிய பலன்களை நமக்கு கொடுக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் உதறி தள்ளி இதெல்லாம் அஸ்திரமான பலம், ஸ்திரமான பலம் ஒன்று இருக்கு, இது சாஸ்திரத்தினால சொல்லப்படுற ஸ்திர பலம் வேற அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு நிச்சயமான ஆனந்தம் ஒரு இடத்துல தான் கிடைக்கும். சொர்க்காதி ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய ஆனந்தம் நிச்சயமான ஆனந்தம் கிடையாது அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம். இது எப்படி தெரியுதுன்னா, இதெல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னா சாஸ்திரத்தினால நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இது நிச்சயமான ஆனந்தம் மோட்சத்தில் தான் கிடைக்கும்னு, அதுக்கு துல்லியம் அதுக்கு சமானம் எதுவுமே கிடையாது. இந்த மூன்று விஷயங்கள், ஐகம் ஆமுஷ்மிகம் நிஷ்ரேயசம்னு சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வேதம் நமக்கு ஸ்பஷ்டமாவே சொல்றது. வேதம் மோட்ச ஆனந்தத்தையும் நமக்கு சொல்லியிருக்கு. இந்த லோகத்துல நாம நன்னா வாழ்ந்து கர்மானுஷ்டானங்களை நன்னா பண்ணால் இதை உணர முடியும். இந்த உலக வாழ்க்கையே ஒரு வசந்த நிலை இல்லையா, இந்த உலகத்துல வாழறதுன்றதையே நம்ம ஒரு பேர் ஆனந்தமா நம்ம கொண்டுருக்கோம். ஆனால் நாம யோசிச்சு பார்த்தால் அது வசந்தது கிடையாது. நாம என்ன கர்மாக்கள் பண்ணாலும் அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஆனால் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சாமானிய யஜ்ஞங்களை பண்றதை காட்டிலும் பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய பரமாத்மா உபாசனத்தை, மோட்சத்தை வேண்டி ஒரு உபாசனம் பண்ணோம்னா அது நமக்கு எல்லா விதமான சுகிருத்தியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றது. இது விஹகேஸ்வர சம்ஹிதம் ஒரு பாடம். அதை பார்த்தால் பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் ரத்னானிச்ச தனதான்யானி க்ஷேத்ரானிச்ச கிரகானிச்ச சர்வதர்மாம்ச்ச சந்தியஜ்ய சர்வ காமாம்ச்ச சாக்ஷரான் லோக விக்ராந்த சரணௌ சரணம் தே விரஜம் பிரபோ அப்படின்னு சொல்றோம் ஒரு ஸ்லோகம். அதுவும் தாய் தந்தை மனைவி பிள்ளை உறவினர்கள் நண்பர்கள் குருக்கள் ரத்தனங்கள் தனதானியங்கள் வயல் வீடு உபாயங்கள் அனைத்தையும் விட்டுட்டு உலகமலர்ந்த உன் திருவடியை நான் சரணடைகிறேன், லோக விக்ராந்த சரணௌ சரணம் தே விரஜம் பிரபு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உன்னுடைய திருவடிகளை நான் பற்றிக் கொள்கிறேன். அப்ப ஏன்னா அப்படி திருவடிகளை பற்றிக்கிறோன்னு நம்ம பயம் இல்லாம உட்கார முடியுமா? நம்ம இல்லனா பயம்தான் ஏற்படும் சொல்றா பெரியவள். ஏன்னா அந்த அப்படி யார் வேண்டிக்கிறாளோ அவளை இந்த லோகம் விட்டுருத்துன்றார். ஏன்னா இந்த லோகம் விட்டுருத்து அவர் எப்படி இருந்தாலும் வைகுண்டத்துக்கு போக போறார். இந்த லோகத்தை எதிர்பார்த்து இந்த லோகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை எதிர்பார்த்து அவள் இல்லவே இல்லை இல்லையா. அதனால இந்த லோகத்தை விட்டுட்டு போறவரை பத்தி பேச்சே இல்லை, விசாரம் இல்லைன்னு சொல்றது. இது எங்க தெரியுதுன்னா ஞானகாண்டத்துல தெரியுது இல்லையா. நமக்கு சாட்சாத்து பல இடங்கள்ல இதை பெருமாளே சாதிச்சிருக்கான் பகவத்கீதையில. நல்ல வழியில போய் பலன் கிடைக்கலன்னா அதுக்கு நம்ம மேல தோஷம் இல்ல. சம்ஸ்கிருதத்துல அழகா ஒரு ஸ்லோகம் சொல்லுவா இல்லையா, எத்தனை கிருத்தே எதின சித்தியதி கோத்திர தோஷகான்னு சொல்லுவா. உத்யோகினம் புருஷ சிம்மம் உபைத்து லக்ஷ்மி தெய்வேன தேயமிதி கா புருஷா வதந்தி தெய்வம் நிகத்திய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா யத்னே கிருத்தே எதின சித்தியதி கோத்திர தோஷா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. நாம நல்ல வழியில தான் போனோம், நல்ல வழியில போய் பலன் கிடைக்கல அப்படின்னா நம்ம கிட்ட தோஷம் இல்லை, நாம முயற்சி பண்ணிட்டோம். இப்போ பகவான் இந்த இடத்துல நம்ம கைவிட்டா கூட இன்னொரு ஒரு இடத்துல நல்ல விசேஷமா ரட்சிப்பான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் இல்லையா. கோணலான வழியில போய் நாம நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் நியாயமான விஷயத்துல பகவானிடத்துல பிரார்த்திச்சு அது நடக்காமல் போனால் கூட இந்த புத்தி வேணும். இந்த சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு காரணத்தினால் நடக்காம போனது இன்னொரு ஒரு சந்தர்ப்பத்துல கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வேணும். அதுதான் உத்தமமான வழி. பகவான் நம்மளை எல்லா காலத்திலும் ரட்சிப்பான் அப்படின்றதுதான் உத்தமமான வழி. அவனால ரட்சிக்கப்பட வேண்டிய வஸ்துக்கள் நாமெல்லாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கணும். இதுதான் சிறந்ததான ஒரு வழின்னு பெரியவாள் சொல்றா. நாமோ நமக்கு ரட்சகர்களா ஆகவே மாட்டோம் இல்ல, சுதந்திர ஆத்ம பிரமம் வரவே கூடாது. நாம நமக்கு ரட்சகர்களா ஆகவே மாட்டோம், அவன் தான் நம்மளை ரட்சிக்கக்கூடியவன் இல்லையா. நாமெல்லாம் ரக்ஷிய வஸ்துக்கள், பாதுகாக்கப்பட வேண்டிய, காப்பாற்றப்பட வேண்டிய வஸ்துக்கள். காப்பாற்றுபவன் யாரு? சாட்சாத் பெருமாள். அப்படின்னு நாம இந்த பலனை உத்தேசித்து காரியம் பண்ணவே கூடாது. கர்மண்யேவாதி காரஸ்து மாபலேஷு கதாச்சரன். நாம் பெருமாள் பகவத்கீதையில இல்ல அது எது சொல்றான் அப்படின்னா, வேத தாத்பரியத்தையே சொல்றான் அவன். கர்மா பண்றதுக்கு மட்டும்தான் அதிகாரம் நமக்கு. பலனை கொடுக்கக்கூடியவன் பலதாத்தா பரமாத்மா இல்லையா? அதனால நாமோ பெருமாளிடத்தினுடைய சரணாரவிந்தத்தை பற்றின்ட்டா பூர்ண பக்தியோட நாம நம்முடைய கர்மாக்களை ஒழுங்கா பண்ணோம்னா, பகவான் என்றாவது ஒரு நாள், இன்னைக்கு இல்லைனால் கூட என்றாவது ஒரு நாள் நம்மளை வந்து அவன் கண்டிப்பாக ரட்சிப்பான் அப்படின்ற ஒரு திருட விசுவாசம் போனோம். இதைத்தான் பெருமாள் சொல்றார். பெருமாள் கீதையில சொன்னது, வேதத்தில் சொல்லப்பட்ட அப்படியே அந்த கர்மகாண்டத்தில் சொன்ன விஷயத்த இங்க நாள் இரண்டாம் அத்தியாயத்துல பெருமாள் காட்டுறான். அத அதே விஷயத்தான் நாச்சியார் இந்த பாசுரத்திலையும் சொல்றார். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனின் நின்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தினால ஒருத்தி எழுப்புறா ஒரு தோழிய, உள்ள ஒருத்தி படுத்துட்டு இருக்கா. அதுவும் எப்படி படுத்துட்டு இருக்கா? நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு சுவாமி சாதிச்சா போலே படுத்துட்டு இருக்காவோ. காரணம் என்ன அப்படின்னா, பகவான் எப்படி இருந்தாலும் தம்மை ரட்சிப்பான் அப்படின்ற ஒரு பூர்ண விசுவாசமானது அவளுக்கு இருக்கு. அதனால அந்த பூர்ண விசுவாசத்தை கொண்டு அவள் அந்த ஒரு அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கா. எவ்வளவு எழுப்பினாலும் எழுந்து வரல இல்லையா? ஏன் அப்படின்னா, பெருமாள் உகக்கும்படியான காரியங்களை அவ பண்ணிருக்கான். அப்படி பெருமாள் உகக்கும்படியான காரியத்தை அவ பண்ணதுனாலேயே அவளை பெருமாள் ரட்சிப்பான் அப்படின்ற ஒரு திருட விசுவாசம் அவளுக்கு இருக்கு. ஏன் அவன் விரும்புற காரியத்தை நாம பண்ணிட்டோம்னா இல்லையா, நாம எப்படி இருந்தாலும் சௌக்கியமா இருக்கலாம். ஏன்னா காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு வரலன்னு. இது எங்க தெரியறதுன்னா, விதுர நீத்தியில இது நன்னாவே தெரியறது. திருதராட்டன் பாதி ராத்திரிக்கு விதுரன் அழைச்சின்னு வர சொல்றான். விதுரன் வரார், திருதராட்டனுக்கு தூக்கமே வரல. நீதானே இந்த வம்சத்திலேயே ஒசந்தவன், உன்னிடத்துல சில வார்த்தையை கேட்கலான்னு நினைக்கிறேன்றான் விதுரனை பார்த்து திருதராட்டன். எனக்கு எது ஹிதமோ அதை சொல்ல அப்படின்றான். அது விதுர சொல்றார், மூணு பேருக்கு தூக்கம் வராது. யாருக்குன்னா, அதாவது சில பேருக்கு தூக்கம் வராதுன்னு சொல்றாரு. லிஸ்ட் போட்டு காட்டுற விதுரர், உடம்புல வியாதி இருக்கிறவளுக்கு தூக்கம் வராது, இத்தராளுடைய பொருளை அபகரிக்க நினைக்கிறவனுக்கு தூக்கம் வராது, தப்பு காரியம் பண்றவனுக்கு தூக்கம் வராது, இதர ஸ்திரீகளோட தகாத முறையில் நடக்கிறவனுக்கு தூக்கம் வராது, இதுல உனக்கு எதனால தூக்கம் வரலன்னு விதுரன் கேட்கிறார் இல்லையா. விதுரன் சொன்னதுலேருந்து ஒரு வார்த்தை நமக்கு புரியுது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணால் நமக்கு தூக்கம் வராதுன்னு புரியுது. இப்ப இங்க சௌக்கியமா, அதுவும் பிராட்டி ராமாயண விஷயத்த பெரியவாள் எடுக்கிறா இந்த இடத்துல, எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள்லாம். பகவான் உகக்காத காரியங்களை நாம் பண்ணால் கூட நமக்கு தூக்கமே வராதுன்னு சொல்றாரு. நல்லது பண்ணால்தான் நல்ல தூக்கமானது வரும், நல்ல தூக்கம் வந்தால்தான் பூர்ண ஆரோக்கியமானது இருக்கும். பகவானிடத்துல பூர்ண பக்தியோட நாம இருந்தால்தான், அவன் ரக்ஷகன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நாம இருந்தால்தான் நம்மளை அவர் காப்பாற்றுவார். இந்த மாதிரி ரக்ஷக சுபாவத்தோட யார் இருந்தார் அப்படின்னா, சீதா பிராட்டி இருந்தா ராமாயணத்துல. இந்த பெரியவாள் எடுக்கிறா இந்த இடத்துல இல்லையா. அதுவும் வால்மீகி ராமாயணத்துல ஒரு வாக்கியம் வருது, சரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனஹ மாம் நயத்தியதி காகுஸ்தஹ தத்தஸ்ய சதிருஷம் பவேத். சுந்தரகாண்டத்தில் வர ஒரு ஸ்லோகம். பிராட்டி சொல்றா, இலங்கைய முத்துகையிட்டு இந்த ராட்சஸ சைன்யங்கள் எல்லாத்தையும் நிரசிச்சுட்டு என்ன ராமபிரான் அழிச்சுண்டு போனால்தான் அவனுடைய சுரூபத்துக்கு அது ஏற்றமா இருக்கும், இல்லைன்னா அது அவனுக்கு குறைவா தான் இருக்கும் இல்லையா. அப்படி சொல்லும்போது என்ன தெரியுதுன்னா, நம்மளை நாம ரட்சிச்சுக்க கூடாது, அவன்தான் நம்மளை ரட்சிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறா போல தெரியுது. அதனால அவன் ரக்ஷக, அவனே ரக்ஷகன் அப்படின்ற விஷயத்துல நமக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அல்ல, அவன் ரட்சிக்க மாட்டான்ற எண்ணம் நமக்கு ஒருபொழுதும் கூட திட விசுவாசமானது ஏற்படும் இல்லையா. இத சீதா பிராட்டி அசோகவனத்தில் இருக்கா, ராவணன் வந்து சீதா பிராட்டி கிட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கான், தவறான வார்த்தைகள்லாம். அப்ப அவ சொல்றா, அசந்தேஷாத்து ராமஸ்ய தபஸ் அனுபாலனாத் நத்வா குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்க தேஜசா அப்படின்னு சொன்னான். ராவணா, உன்னை இப்பவே என்னால கூட பஸ்மமாக்கணும், பஸ்மமாக்க முடியும், ஆனாலும் அதை நான் பண்ணல. ஏன் அப்படின்னால், என்னுடைய பர்த்தாவான ராமபிரானுடைய ஆக்ஞா அது இல்லையா, அதை மீற முடியாது. அவனுடைய கோதண்டத்துக்கு அது ஒரு இழுக்கு, அதனால உன்னை விட்டு வைக்கிறேன் அப்படின்னு. சக்தி சாமர்த்தியம் ரெண்டும் இருந்தும் கூட சீதா பிராட்டி ராவணன ஒரு எந்த விதமான தொந்தரவுமே பண்ணலன்னு. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஒரு ரட்சக சுபாவம் அவனுக்கு, ரட்சகன் அவன், ரக்ஷன் நாமோன்ற ஒரு திருட விசுவாசமானது இருக்கணும். அவனே ரட்சிப்பான், தொய் ரக்ஷது ரக்ஷகைக்கு மஞ்சை, தொய்ச்சா ரக்ஷது ரக்ஷகைக்கு மஞ்சைன்னு காமாசிக அஷ்டகத்துல தேசிகன் சாதித்தா போல அஷ்டபுஜா அஷ்டகத்திலயும் ஒரு ஸ்லோகம் வருது, பயம் குதஸ்யா துவைசானு கம்பே ரக்ஷா குதஸ்யா துவைஜா தரோஷே. நீ என்ன அனுகிரகிக்கலன்னா நான் எங்க போவேன், நீ என்ன அனுகிரகித்தால் நான் ஏன் வேற எங்கேயாவது போகணும். சீதா பிராட்டி மாதிரியே தேசிகனும் சாதிக்கிறார், பகவான் வரட்டும்னு காத்துட்டு இருக்கார் இல்லையா. அப்படி தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய, பகவானே வந்து என்னை எழுப்புவான் நான் உள்ள படுத்துட்டு இருக்கலாம். அதுவும் பரமபோகத்தில் இருக்கிற ஆளுவர். எப்படிப்பட்ட போகம் அப்படின்னால், ரத்தனங்கள்ல திராசம் அத்ராசம், ரத்தனங்கள்னு எடுத்தா திராசம் அத்ராசம்னு ரெண்டு வகை உண்டு. ரத்தனத்துல தோஷம் இருந்தா அது திராசம்னு பேரு, தோஷங்கள் இல்லைன்னா அதுக்கு அத்ராசம்னு பேரு இல்லையா. தோஷம் இருக்கிற கூடிய ரத்தனங்களை தோஷத்தை நீக்கிட்டு அதை ஆபரணங்களா போட்டுக்கிறா இப்ப கூட லோகத்துல. அப்படி ஆழ்வார் சாதித்தாரோ இல்லையோ, துவளில் மாமணி மாடம் ஓங்கு தொலைவில்லி மங்களம் அப்படின்னு சாதித்தாரோ இல்லையோ ஆரம்பத்துல. அந்த மாதிரி துவளில் மணிமாடம் அப்படின்னா தோஷம் இல்லாத ரத்தனம்னு அர்த்தம். இவர் படுத்துட்டு இருக்கிற இடம் தோஷம் இல்லாத ரத்தனங்களாலே இழைக்கப்பட்ட அந்த மாளிகை அது. அப்படி ஒரு உயர்ந்ததான ஒரு மாளிகை எந்த இடத்துல, அதாவது மாளிகைனா இந்த தூமணி மாடத்துன்னே சொல்லியிருக்கா. தூமணி மாடம்னா மாடம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த இடத்துல இருந்து கொண்டு எல்லாம் பார்க்க முடியுமோ. ரொம்ப அழகா பண்றா பெரியவாள் வியாக்கியானம். மாடம்ன்றதுக்கு எந்த இடத்துல இருந்து நாம அதிகமா பார்க்கிறோமோ இல்லையா, அதுக்கு மாடம்னு பேரு, மார்ஜாலியம்னு பேருன்னு சொல்றான் இல்லையா. அதுவும் பவுண்டரீக யஜ்யம்னு ஒரு யஜ்யம், அந்த பவுண்டரீக யஜ்யம் பிரகரணத்தை சொல்லியிருக்கான், மார்ஜாலியத்துல நாட்டியம் ஆடணும்னு சொல்லிருக்கான் இல்லையா. அதுதான் வேத வாக்கியம் அது, அதுதான் மாடம் அப்படின்னு சொல்லப்படுறது. இன்னொரு ஒரு அழகான விஷயம், பெருமாள் எத்தனையோ ராட்சசர்களை ஜெயிச்சான் இல்லையா, நிறைய மணி நிறைய பொண்ணு நிறைய வைரம் கிடைச்சது இல்லையா. தோஷம் இருக்கக்கூடிய மணிகளை ரத்தனங்களை வைரங்களை தான் வச்சுட்டு தோஷமே இல்லாத ரத்தனங்களையோ வைர வைடூரியங்களை தன்னை சுத்தி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து வீடு கட்டி கொடுத்தானா. நல்லா கிருஷ்ணாவதாரத்திலேயே நல்லா தெரியறது இது. அதுவும் எப்படின்னா, தோஷம் இருக்கக்கூடிய மணிகள தோஷத்தை நீக்கி தனக்கு வீடு கட்டிண்டு தோஷமே இல்லாதவாறு மணிகளை தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுத்தானா. உபயோகம் இல்லாத வஸ்துக்களை இதுலன்னு தெரியறது இதுதான், உபயோகம் இல்லாத வஸ்துக்களை தானம் கொடுக்க கூடாது இல்லையா. நமக்கு பிரயோஜனப்படாத வஸ்துவத்து தானம் கொடுக்க கூடாது, வச்சுக்கோன்ட்டு உபயோகம் ஆகக்கூடிய வஸ்துக்களை தான் நம்ம வச்சுக்கணும். அதுல எப்படி பார்த்தா, அம்பரீஷன் மகா கர்மயோகி, மகா ஜானி, மகா பக்திமான் இல்லையா. யஜ்யங்கள், விசேஷமான யஜ்யங்கள் எல்லாம் பண்ணி அதை எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணான். எதையுமே அவனுக்குன்னு அவன் கேட்டுக்கவே இல்லை. ஒரு நாள் பகவான் அவனிடத்துல பிரத்யட்சமாயி அவனுக்கு என்ன ஓணும்னு கேட்டான். என்ன ஓணும்னு கேட்ட உடனே அவன் எதுவுமே வேண்டான்னு சொன்ன உடனே அவன் கேட்காமலேயே பெருமாள் அவனை ரட்சிக்கிறதுக்காக தன்னுடைய சக்கராயுதத்தை கொண்டு போய் அம்பரீஷன் இடத்துல கொடுத்தார். அப்ப சக்கராயுதம் எப்பேற்பட்ட சக்கராயுதம், சக்கராயுதம் தான் எம்பெருமானுடைய ஒரு இன்றியமையாத ஆயுதம் இல்லையா. சக்ரி அப்படின்னு திருநாமமே இருக்கு பெருமாளுக்கு, சக்கரம் அஸ்மின் அஸ்தீதி சக்ரின்னு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு திருநாமத்தை வைத்துக் கொண்டு பெருமாள் அம்பரீஷனுக்கு தாரவாத்து கொடுக்கிறான் சக்கராயுதத்தை அப்படின்னால், எப்பேற்பட்ட ஒரு பெருமாளுக்கும் அம்பரீஷனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். எப்பேற்பட்ட மகாஜானியா இருப்பான் அம்பரீஷன், எப்பேற்பட்ட மகா புத்திசாலியா இருப்பான் அம்பரீஷன். பெருமாளுக்கு அவன் பேர்ல என்ன ஒரு பரிவு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கிறவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பரிவு இருக்குன்னு சொல்றாள். பெருமா பெரியவாளம் பார்த்தால் வசந்ததான வஸ்துக்களை தான் கொடுப்பால தவிர, ஒரு தானம் கொடுப்பால தவிர, சாதாரணமா இருக்கக்கூடிய வஸ்துக்களை என்னைக்குமே தானமே கொடுக்க மாட்டான். ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாத வஸ்துக்களை தானம் கொடுத்துட்டு அதை பத்து பேர்கிட்ட போயிட்டு நான் தானம் கொடுத்தேன் தானம் கொடுத்தேன்னு சொல்லிக்கவே மாட்டாவா. அந்த அளவுக்கு பெரியவாளுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் இருக்குன்னு. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத்துலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணி கதவும் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ. இவ எப்படி தூங்கிட்டு இருக்கா? தூமணி மாடத்துல தூங்கிட்டு இருக்கா. அது எப்படின்னா சுத்தும் விளக்கறிய தூங்குறாளாம். விளக்கு ஏத்தி வச்சால் அதனுடைய நிழல்ல நாம உட்காரக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதே மாதிரி சாமானிய மனுஷாளுடைய நிழல்ல கூட நாம உட்காரக்கூடாதுன்னு மனுஸ்மிருதி சொல்றது. அது மாதிரி இப்படி உக்காந்தா என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? நாம பண்ணி வச்ச புண்ணியம் எல்லாம் போயிடும். நாமளே கொஞ்சம் தான் பண்ணி வச்சிருக்கோம் புண்ணியம், அதுவும் போயிடுச்சுன்னா நாம என்ன பண்றது? அதனால எப்படி எங்க உட்காரணும் அப்படின்னா மகான்களுடைய நிழல்ல உட்காரணும்னு சொல்றான் ஒரு கவி அழகா. இல்லையா? அப்படி உட்கார்ந்தா மகான்களுடைய நிழல்கள் உட்கார்ந்தா நாம முன்னாடியே பண்ண பாபங்கள் சுலபமா போயிடும்னு சொல்றான். சரி, ஏன் தீபத்துக்கு பக்கத்துல ஏன் உட்காரக்கூடாது அப்படின்னா எத்தனையோ பேர் கேட்கறான், தீபத்துக்கு பக்கத்துல ஏன் உட்காரக்கூடாதுன்னு. தீபத்து பக்கத்துல உட்கார்ந்தா நமக்கு பெருமூச்சு வரும். அந்த பெருமூச்சு அது அந்த பெருமூச்சு காத்துப்பட்டு அந்த தீபம் அணைஞ்சே கூட போகலாம். அதனால தீபத்தினுடைய பக்கத்துல உட்காரக்கூடாதுன்னு சொல்றான். இல்லையா? தள்ளி உட்காரணும்னு சொல்றான். நேர பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயங்களை தான் சாஸ்திரம் சொல்லும். இல்லையா? எது உண்டோ அதை தான் சாஸ்திரம் சொல்லும். அப்படி எப்படி தூங்குறா? தீப தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறிய தூங்குறா இவன். தூபம் கமழ, ஒரு மந்திரம் சொல்றோம். தூபத்துக்கு ஒரு மந்திரம் சொல்றோம். தூர சிதூர தூர்வந்தம் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்றோம். இது எப்ப சொல்லக்கூடிய மந்திரம்னா யாகம் நடக்கிற சமயங்கள்ல ராட்சசர்கள் வராமல் இருக்கக்கூடிய இருக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இது. அப்போ அந்த மந்திரத்தை நாம என்ன பண்றோம்? பிரதி தினம் திருவாராதன சமயங்கள்ல பகவானுக்கு ஆராதனம் பண்றப்போ அதே மந்திரத்தை தான் சொல்றோம். இல்லையா? தூப தூப தீப சமர்ப்பிக்கிறப்பவும் அதே மந்திரத்தை தான் சொல்றோம். இல்லையா? நாம இங்க தூபம் சமர்ப்பிக்கிறதுக்கும் அந்த மந்திரத்துக்கும் ஒரு கூட சம்பந்தமே இல்லை. இருந்தா கூட சிஷ்டாச்சாரம் என்ன சொல்றது? இந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொல்றது. இல்லையா? பெரியவாள் இந்த மந்திர சொல்லுன்னு நமக்கு வழி காட்டியிருக்காங்க. அதனால தூபம் கமழது. அதனால இங்கேயும் எப்படி இருக்கு? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும். துயிலனை மேல் கண் வளரும், ஒரு ஒரு அழகான படுக்கை, விசாலமான படுக்கை. கண் வளரும் அப்படின்னா தூங்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லையா? அதாவது நித்திரையை அமுது செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு இந்த இடத்துல பெரியவா ஒரு அழகான வியாக்கியானம் பண்ணான். இல்லையா? அப்படி இவள் தூங்கிட்டு இருக்காளாம். இல்ல, உள்ள என்ன பண்ணுகிறாள்னு பார்த்தால் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரியறதுதான். அப்போ நித்திரையை அமுது செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு யார் ஒருத்தர் மரியாதையாக வணக்கத்தோட சொல்லுவாளோ அந்த அதை சொல்றதை குறிக்கிறது துயிலனை மேல் கண் வளரும் கண் வளரும்ன்ற வார்த்தையான. இல்லையா? ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்ற தெரியுது இந்த இடத்துல. ஒரு வியாக்கியானத்துல ஒரு குருகுலத்துல படிச்சுட்டு இருக்கா ஒருத்தன். அவனுக்கு சம்ஸ்கிருதத்துல பேசணும்னு ஆசை. அத்தியாபகர் அவனை பார்த்து சிஷ்யர்களை அவனை மற்ற சிஷ்யால் அழிச்சுட்டு வர சொன்னான். அப்போ இவன் ஏந்திருக்கவே இல்லை. உடனே அவர் கேட்கிறார், வாத்தியார் கேட்டார் பையனை பார்த்து, அஹோ ராமச்சந்திரா தீர்க நித்ராம் அனுபவத்து கிம் அப்படின்னு கேட்டார். தீர்க நித்ரியே, அப்போ தீர்க நித்ரானா போயிட்டான்னு அர்த்தம். இல்லையா? அப்ப எங்க அங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா காட நித்ரான்னு சொல்லணும். காட நித்ரானா ஆழ்ந்த தூக்கம்னு அர்த்தம். தீர்க நித்ரானா பெரிய தூக்கம்னு அர்த்தம். ஆழ்ந்த நித்ரா வேற, பெரிய தூக்கம் வேற. ஒரேடியா தீர்க நித்ரான்னா போயே சேர்ந்துட்டான்னு அர்த்தம். இல்லையா? சொப்னாந்தம் நித்ரான்னு கூட சொல்றா. இது நல்லா புரிஞ்சுக்கணும். சொப்னம் பாக்குறப்ப நம்ம தூங்கலன்னு அர்த்தம். இந்திரிய வியாபாரங்கள் நடைபெற்று இருக்குன்னு அர்த்தம். சொப்னத்துல ஜாகிரத், சொப்ன, சுசுப்தி, மூர்ச்சா, மரணம், இப்படி ஐந்து நிலைகளை பிரிச்சிருக்கா. அதுல சொப்னம்ன்றது ரெண்டாவது நிலை. அப்ப ரெண்டாவது நிலையில நாம தூங்கல, நாம வந்து கனவு கண்றோம். நமக்கு இந்திரிய வியாபாரம் இருக்கு, மனசனுடைய வியாபாரம் நடக்குது. அதனாலதான் சொன்னா சொப்னாந்த நித்ரா, சொப்னம் முடிஞ்ச பிறகு தூக்கமானது வரும்னு சொன்னா. இல்லையா? இந்த பாசுரத்துல பார்த்தால் ஒரு அழகான ஒரு சப்தம் இருக்கு. மாமான் மகளே ரொம்ப அழகா சொல்றா. இல்லையா? தேக சம்பந்தமானது. அதுவும் எப்படின்னா இந்த இடத்துல அம்மான் மகளேன்னு சொல்றதுனால அந்த உள்ள தூங்கிட்டு இருக்கவருக்கும் இவளுக்கும் தேக சம்பந்தமானது இருக்குன்னு தெரியறது நமக்கு. ஆழ்வார் சொல்றா போல, நீக்கமில்லா அடியார்த்தம் அடியார் அடியார் அடியார் எங்கோக்கள் அவர்கே அவர்களுக்கே குடி குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடே அப்படின்னு எட்டாம் திருமொழியில சாதிக்கிறார் ஆழ்வார். அப்படி நல்ல கோட்பாட்டுடலங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அள்ளி கமல கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் பத்து வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டீர் மக்களே அப்படின்னு சொன்னதுனால பெருமாளுடைய சரணாரவிந்தங்களை யார் ஆசிரயிச்சின்றிருக்காளோ அந்த ஆசிரயிச்ச மகான்களுக்கு பாகவத அபச்சாரம் பண்ணாத எந்த விதமான பாகவத அபச்சாரத்திலையும் படாத ஒரு உத்தமமான ஒரு மனைவி உத்தமமான குழந்தைகள்லாம் கிடைப்பாள் அப்படின்னு பல சுருத்தியோடு சொல்றார் ஆழ்வார். கொண்ட பெண்டீர் மக்கள் உற்றார்னு அடுத்த பாசுரம் பெருமாள் எது பெருமாள் பார்த்து நாம சொல்றோம். ஏன்னா என் மனைவி எதுக்கு, குழந்தைகள் எதுக்கு, ஆபாசமா பேசக்கூடிய பந்துக்கள் எதுக்கு இல்லையா, அதுவும் முதல்ல ஆசீர்வாதம் பண்றார் ஆழ்வார். பின்னாடி உடனே மனைவி எதற்கு மக்கள் எதற்குன்னு கேட்கிறார் இந்த இடத்துல இல்லையா, இப்படி ஏன் எதுக்குன்னு. அப்ப பூர்வாபுரமா விருத்தமா இருக்கா அப்படின்னு கேட்டால் விருத்தமா இல்லனா, ஏன்னா பத்னிகளுக்கு என்னைக்குமே பதி சிறுசுருஷதான் ஒரு வசந்ததான ஒரு காரியம்னு ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. ஒவ்வொருத்தரும் லோகத்தில் எதை விரும்புறா அப்படின்னால் பத்தியை விரும்பக்கூடிய பத்னி பத்னியை விரும்பக்கூடிய பதி இப்படிதான் இருக்கணும்ன்றா அறிவாள். அப்படி அப்படி சௌக்கியமா இருக்கணும் இல்லையா. இப்ப இந்த மாதிரிலாம் நினைக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னா உலகத்துல எத்தனையோ மகான்கள் இருக்கா அப்படி ஒத்துமையா இருக்கிறவாள்லாம். அப்ப உலகத்துல ஒத்துமையா இருந்தால்தான் உறவு ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஆனது உருவாகும் இல்லையா. தைத்திரிய உபநிஷத் சொல்றது பிருகுருவை வாருணிஹி வருணம் பிதரம் உபசசார அப்படின்னு சொல்லுது. பிருகு யார் அப்படின்னு கேட்டால் வருணனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு, மறுபடியும் பிருகு மகரிஷியினுடைய தந்தை யார் அப்படின்னா வருணனை பிருகு அடைந்தார் அப்படின்னு சொல்றது. தச பூர்வான் தச அபரான் சப்த சப்தச்ச சப்தச்ச அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்றது. உத்தம குலத்துல ஒருத்தன் பிறந்தான்னா அவனுடைய திருமுடி சம்பந்தத்தினால முன்ன பத்து தலைமுறையும் திருமுடி சம்பந்தத்தினால பின்ன பத்து தலைமுறையோன்னு இப்படி மேல பத்து தலைமுறைகள் கீழே பத்து தலைமுறைகள் ஒரு க்ஷேமத்தை அடையிறதுன்னா நாம எப்படிப்பட்ட காரியங்கள் பண்றவனா இருக்கணும், எவ்வளவு வசதியா இருக்கணும்னா. மாமான் மகளே ஒரு தேக சம்பந்தம் ஒரு தேக உறவை ஏற்படுத்திக்கிறாயோ இல்லையா. அது எப்படின்னா பராசர பட்டருடைய தனியன் இருக்கோ இல்லையோ, ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேச புரோகிதா ஸ்ரீவத் சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. இது பராசர பட்டருடைய தனியன். இந்த இடத்துல ஒரு சரித்திரம் சொல்லப்படுறது. பராசர பட்டருடைய சரித்திரத்தை வியாக்கியானத்தில் எடுக்கிறா பெரியவாள், அதாவது மூவாயிர படியெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு இந்த வியாக்கியானத்தில். இது பராசரப்பட்டரை நாம தியானம் பண்றப்போ கூரத்தாழ்வாருடைய குமாரர் அப்படின்னு சொல்லித்தான் ஸ்ரீவத் சாங்க சுத ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லித்தான் நாம பராசரப்பட்டரைய தியானம் பண்றோம். சரி, ஏன் பராசரப்பட்டரை தியானம் பண்றப்போ கூரத்தாழ்வாருடைய திருமேனி சம்பந்தத்தை சொல்லி அவர் இவருடைய பிள்ளை அப்படின்னு ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு பதில் சொல்றா பெரியவாள்லாம் திருமேனி சம்பந்தம் உடையவர் அப்படின்னு. கூரத்தாழ்வாருடைய திருமேனி சம்பந்தம் உடையவர்ன்றபடினால இந்த ஏற்றமானது அவருக்கு வருதுன்னு சொல்றான். இப்போ கூரத்தாழ்வார் பாஷிகாருடைய அபிமான சிஷ்யர் நமக்கு தெரியும், அதுவும் குணபூர்த்தி இருக்கிறவர். நன்னா ஒன்று புரிஞ்சா ஆழ்வார் அப்படின்னா நம்மாழ்வார்னு அர்த்தம், ஆழ்வான் அப்படின்னா கூரத்தாழ்வார்னு அர்த்தம். உபன்யாசர் அடியன் பலமுறை ஆழ்வான் ஆழ்வான்னு பிரயோகம் பண்ணியிருக்கவர். அப்ப அந்த ஆழ்வான்றது கூரத்தாழ்வார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அது எப்பேற்பட்ட ஒரு வசந்த் உயர்ந்தவர் அவர் அப்படின்னா, காஞ்சிபுரத்துல கோவில்ல ராத்திரி நடைசாத்திர மணி அணிச்சா மட்டும்தான் கூரத்துல இவருடைய ஆத்துல அந்த வாச கதுவையே சாத்துவாராம். அந்த அளவு கோவில் கதவு திறந்திருக்கிறப்போ நம் பாத்து கதுவை சாத்தக்கூடாதுன்னு இருக்கான். அப்படி ஒரு வசத்தியா, அதுவும் பாஷிகாரிடத்துல அத்தியந்த ஒரு பக்தி இல்லையா. சிஷ்யனா இருந்தார் இல்லையா, சிஷ்யனா இருந்தால் கூட நமக்கு ஒரு திருமேனி சம்பந்தம் இல்லையே இல்லையா, எம்பார் முதலியாண்டான் இவாளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய திருமேனி சம்பந்தம் அடியேன்னு கிடைக்கல பத்தியா அப்படின்னு ஒரு கஷ்டம் சிவசாங்கருக்கு, அதாவது கூரத்தாழ்வாருக்கு முதல்ல இருந்தே இருந்துதான். இப்போ பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, நாம தினமும் சொல்லிட்டு இருக்கோமே, வியாசம் வசிட்டனப்தாரம் சக்தே பௌத்திர மகல்மசம் பராசராத்மஜம் வந்து சுகதா தம் தபோநிதிம் அப்படின்னு வியாசர தியானம் பண்றப்போ நம்ம தினமும் சொல்றோமே இல்லையா, அவர் சக்தியினுடைய பேரன் வசிஷ்டருடைய நப்தா அதாவது பராசரருடைய பையன் இப்படிலாம் சுகபிரம்மத்துடைய அப்பா இப்படிலாம் சொல்லி புராணாந்தர்கதமா சொல்லப்பட்ட இந்த ஸ்லோகத்துல நாம இப்படி கொண்டாடுறோம் வியாசர. ராமர் அவதரிக்கிறார் லோகத்துல, வால்மீகி இடத்துல நாரதர் சொல்றார் இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவஹா ராமோ நாம ஜனைஸ்ருதஹா அப்படின்னு. ராமன் ஏன் இங்க சொல்லக்கூடாது நேரடியாவே, ஏன் இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவஹான்னு சொன்னார் அப்படின்னா அந்த வம்சத்தவர்கள் எல்லோரும் இந்த இடத்துல சொல்றதா ஆறுதுன்னு பெரியவாள் சொல்றா. அப்படி ஏன் ஆள வந்தாரே, பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்வருத்தம் அஜிந்தயித்வா அப்படின்னு இவெல்லாம் திருமேனி சம்பந்தத்தோட பிறந்திருக்காராம். திருமேனி சம்பந்தத்தோட பிறந்தபடினால இது இந்த இடத்துல சொல்லப்படுறது அப்படின்னு சொல்றா. மா அதனால இவ்வளவு பகலாம், மாமான் மகளே மணிக்கதவும் தாழ் திறவாய். இப்போ மாமான் மகளே இப்பேற்பட்ட ஒரு பெண்ணை பார்த்த உடனே இவருக்கு என்ன வருது, இந்த மாதிரியான ஒரு ஒரு பெண் இருக்காளே அப்படின்னு சொல்லி இவள் மணிக்கதவும் தாழ்த்து மாமான் மகளே அப்படின்னா. எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக எத்திர ஏதாஸ்து ந பூஜ்யந்தே சர்வாஸ் தத்ர அபலாக்கிரியாக அப்படின்னு. எந்த கிரகத்துல ஸ்திரீகளானவர்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்துல தேவதைகள்லாம் வந்து டான்ஸ் ஆடுறாளா, எந்த இடத்துல ஸ்திரீகள் பூஜிக்கப்படையிலையோ எப்ப பார்த்தாலும் அழுதுண்டே இருக்காளோ அந்த இடத்துல தேவதைகள் வரவே மாட்டாளாங்க. மணிக்கதவும் தாழ் திறவாய், மணிக்கதவுனா ரத்தனங்கள் பதித்த கதவுகள்னு அர்த்தம். ரத்னங்கள் பதித்த கதவுகளை திறந்து எங்களோட பேச மாட்டியா அப்படின்னு கேக்குறா நாச்சியார் இந்த இடத்துல. அப்பவும் அவன் எழுந்துக்கவே இல்ல, அவருடைய பக்கத்துல அவருடைய தாயார் இருக்கா. இப்ப ஏன்னா சொல்லிட்டாலோ இல்லையோ, மாமான் மகளே மணிக்கதவும் தாழ் திறவாய், மாமானுடைய மகள்னு சொல்லியாச்சு. அப்ப அவளுக்கு பக்கத்துல தாயார் இருக்கா, அப்ப அவளை கூப்பிடுறா மாமீர் அவளை எழுப்பி இரோம், படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கக்கூடிய அவளை எங்களுக்காக எழுப்பக்கூடாதா அப்படின்னு கேக்குறான். அவளும் வாய மூடின்னு இருக்கா, பதிலே இல்ல. தாய பார்த்து சொல்றார்கள், என்ன அழகான வார்த்தைகள் பாருங்கோ, இந்த சுவாபதேசத்துல ரொம்ப அழகா பெரியவாள் கையாள்றா. ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. உன் பொண்ணு இங்க வந்துட்டேன் இதோ வந்துட்டேன் இதோ வந்துட்டேன் சொல்ல மாட்டேன்றாளே, எழுப்பினா ஏதோ ஒன்னு சொல்ல முடியல பேசவே இல்லையே. உன் மகள் ஒருவேளை ஊமை ஆயிட்டாளா, நாங்க கூப்பிடுறது அவளுடைய காதுல வேலையா, செவிடாயிட்டாளா, இல்ல அனந்தலோ இல்லடா அதாவது சோம்பல் வந்துருத்தா, காது கேட்கறது வாய் நன்னா இருக்கு ஆனால் செயல் இல்லையே, ஒருவேளை சோம்பேறித்தனம் தான் வந்துருத்தா அவளுக்கு. ஊமை செவிடு அனந்தல் ஏதாவது ஒன்னு சொன்னா போறாதா? அப்ப பாருங்க எவ்வளவு சொல்றா பாருங்க இல்லையா. ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மந்திரப்படுதல் ஏமப்படுதல் ரெண்டு விஷயம் இருக்கு. ஏமப்படுதல் ஏமம்னா காவல்னு அர்த்தம். அப்ப எழுந்துக்க முடியாத அளவுக்கு காவல்ல வைக்கப்பட்டாளா, எழுந்துக்க முடியாத அளவுக்கு காவல்ல வைக்கப்பட்டாளா, மந்திரப்பட்டாளா, ஆனா ஒரு பொடி யாராவது அவன் மேல பில்லி சூன்யம் வச்சுட்டாளா, பொடி தூவிட்டாளா, அதான் எழுந்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூவாயிரம் படியில வியாக்கியானத்துல சொல்றாரு இல்லையா. மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இது இதான் நீ எழுந்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பஸ்மத்தை தூவிட்டாளான்னு கேக்குறா. அப்ப மூர்த்தியை அடையும்படி செய்து விட்டார்களா அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளாம் மாமாயன் மாதவன் வைகுந்தனின் என்று. மாமாயன் கிருஷ்ண சரித்திரம் மொத்தமே மாயம் நிறைந்த சரித்திரம் நம்ம பார்த்தோம். அதுவும் பகவானுடைய சரித்திரத்தை பத்தி பேசும்பொழுது அதை நினைச்சுண்டு ஆனந்தப்படணும். ஏன்னா வீணான விஷயத்தை பேசி காலத்தை போக்க கூடாது. ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு இல்லையா, பெரியவாள் எப்படி காலத்தை போக்குவான்னா சாஸ்திர விஷயங்களை போக்கி காலத்தை போக்குவாளாம். வெறும முட்டால் எப்படி காலத்தை போக்குவான்னா படுத்துன்னு தூங்கிட்டு காலத்தை போக்குவானாம். இந்த மாதிரி காலத்தை போக்குறப்ப வீணா பேசி காலத்தை போக்காமல் மாதவன் விஷயமா இல்லையா, மாமாயனா இருக்கக்கூடிய மாதவன் விஷயமாக நாம வந்து நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார் நாச்சியார். அப்படி மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று திருப்பாவையில பார்த்தால் மாயனை மண்ணுன்னு ஒரு இடம் இருக்கு, மாமாயன் மாதவன் இங்க சொல்றா, மாயனை பாடோலரம்பாவாயின் ஒரு இடத்துல இருக்கு, அரைபறை மாயன் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. அப்போ இந்த நான்கு இடங்கள்ல பார்த்தால் ஆண்டாள் எம்பெருமான மாயன் அப்படின்னு சொல்றா. அதுவும் அதனால்தான் மாய விஷயத்தை மாயா சப்தஸ்து ஆச்சரிய வாச்சி அப்படின்னு பாஷ்யக்காரர் அர்த்தம் பண்றாரு. ஸ்ரீபாஷ்யத்துல பிரம்மசூத்திரத்து வியாக்கியானத்துல சந்தியாதிகரணத்துல மூணாவது சூத்திரம் இது. மாயா மாத்திரந்து கார்ஸ்னியன அனபிவியக்த ஸ்வரூபத்வாத் மாயா சப்தா ஆச்சரிய மாயா சப்தா ஆச்சரிய வாச்சி அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் வேற சொல்லிருக்காரு. ஜனகசிய குலே ஜாத்தா தேவமாயேவ நிர்மித்தான்னு ஒரு உதாரணம் வேற ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். அந்த அளவுக்கு மாயன் அவன் இல்லையா. வைகுந்தன் என்னென்று வைகுந்தன் அப்படின்னா வைகுண்ட பிரதன் அர்த்தம். இந்த இடத்துல வைகுண்டத்தை கொடுப்பவன் அர்த்தம். அவதார காலத்துல மாயையோட இருப்பான், லக்ஷ்மியோட இருப்பான் கூட இல்லையா. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்று லக்ஷ்மியோட கூட இருப்பான், நமக்கு வைகுண்டத்தையும் கல்பிப்பான் இல்லையா. ஏன்னா இது மாதிரிலாம் வரணும்ன்றதுக்காக அவனுடைய திருநாமங்களை பாடி பாடி அவனுடைய புகழ பேசுறதுக்காக நாம எழுப்புறோம், வேறொரு காரியத்துக்காக நாங்க உன்னை எழுப்பல, எழுந்துவான்னு சொல்றா இந்த இடத்துல. இது இந்த பாசுரத்தினுடைய சாமானிய அர்த்தம். சுவாபதேச அர்த்தம் பார்த்தால் ரொம்ப விசேஷமா இருக்கும். தூமணி மாடத்து பெரிய மாளிகை, ஆண்டாள் சொல்றா பெரிய மாளிகை. தூமணி மாடத்துனா மாடம்னா பெரிய மாளிகைன்னு அர்த்தம். பெரிய மாளிகை எது அப்படின்னு கேட்டால் சுவாமி தேசிகனே தயாசதகத்தில் சொல்றார், பிரபூத விபுத த்விஜத் பரண கிண்ண விஸ்வம்பரா பராபணயன சலாத் துமவதாரிய லக்ஷ்மீதரம் நிராகிருதவதி தய நிகமசௌத தீபஸ்ரீயா விபஸ்சித் அவிகீதையா ஜகதி கி கீதயந்தம் தமஹா. ரொம்ப அழகான ஸ்லோகம் தயாசதகத்தில் இது 89வது ஸ்லோகம். பெரிய மாளிகைன்றது எதுன்னா வேதம். வேதமாகிய மாளிகையை சுத்தி விளக்கு எரியிறது. பெரிய மாளிகை விளக்கு எரியல்னா எப்படி தெரியும், விளக்கு உள்ள என்ன இருக்குன்னு விளக்கு எரியாம எப்படி தெரியும். ஆனா உள்ள என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு அது விளக்கு போகணும். விளக்கு இல்லாம யாராலும் நுழைய முடியுமா, நுழைய முடியாது. அப்போ வேதமாகிற மாளிகைக்குள்ள யாராவது சுலபமா உள்ள நுழைய முடியுமா அப்படின்னு கேட்டால் விளக்கு இல்லாம நுழைய முடியாது. வேதத்துல ஸ்வரமே பிடிபடாது நிறைய பேருக்கு, முதல்ல அபஸ்வரம் தான் வரும். ரொம்ப சிரமப்பட்டாதான் ஸ்வரம் பிடிபடும். அதுக்கப்புறம் தான் நம்ம அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கடினம் அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப காட்டின்யமான ஒரு விஷயம். ஏன்னா வேதம்ன்றது ரொம்ப கடினமான சப்தங்களை கொண்டது. பல சப்தங்கள் இருக்கு, பல சந்திகள் இருக்கு, அப்படிப்பட்ட கஷ்டமான விஷயங்கள் தான் வேதம். அப்போ இந்த வேதத்தை யார் சுலபமா எடுத்துன்னு வர, நம்ம எப்படி உள்ள போக முடியும், அந்த விளக்கு எது அப்படின்னா பெருமாள் இதுக்காகவே ஸ்மிருதி இத்திஹாச புராணங்கள்லாம் கொண்டு வந்தான். ஸ்மிருதி இத்திஹாச புராணங்களை மத்தவாளை ஏற்ற வச்சா போலேயே பகவத்கீதன் தானும் ஒரு கிரந்தத்தை அனுகிரகிச்சான் இல்லையா. இந்த கீதன்ற விளக்கை ஏற்றி வச்சு வேதத்தை பாருங்கோன்னு நம்ம சொன்னான். பெரிய மாளிகையா இருக்கக்கூடிய வேதத்தை கீதை அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கை ஏற்றி வச்சு நாம பார்க்கணும்னா இதான் ஏற்கனவே அடியன் விஜ்ஞாபிச்சேன். சர்வோபதிஷதாம் காவஹா தோக்தா கோபால நந்தனஹா பார்த்தோ வத்சா சுதீர் போக்தா துக்தம் ஹி கீதாமிருதம் மகத்துன்னு இந்த விஷயங்கள்லாம் கொண்டாடுறதுக்காகத்தான் அப்படி ஒரு கீதைக்கு ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தையே பெரியவாள் பண்ணான் இல்லையா. எப்பேற்பட்ட ஸ்லோகம் அது இல்லையா. அப்படிப்பட்ட ஸ்லோகத்தை பண்ணி இந்த வேதமாகிற ஒரு பெரிய மாளிகைக்கு விளக்க கொடுக்கக்கூடியவன் முதல்ல தான் கொடுக்கிறான். அப்படி தான் கொடுத்து அதை வந்து அந்த நம்ம அந்த வேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமாக்குறான் நம்ம இல்லையா. நமக்கு ஒரு விஷயம் இங்க லோகத்துல தெரிகிறது, நமக்கு கர்மாதீனமா தான் புத்திரன் பிறக்கிறான். அந்த புத்திரன் பிறந்தா அவன் பேர்ல நமக்கு பிரீத்தி ஜாஸ்தியா இருக்கு, வாத்சல்யம் ஜாஸ்தியா இருக்கு. அவன் பெரியவனா வளர்றதுக்கு நாம ஆசைப்படுறோம், அவனும் ஆசைப்படுறான். அதே மாதிரி பெருமாள் பிறந்துட்டாருன்னு தசரதனுக்கு அவ்வளவு ஆனந்தம் இல்லையா. ராமன் பிறந்த உடனே விஸ்வாமித்திரரோட போய் காட்டுல யஜ்ஞத்தை யாக சம்ரக்ஷணம் பண்றான் இல்லையா. தாட்டகேயர்களை நிரசனம் பண்றான், தனுச முறிச்சி சீத்தையை கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்படி ஆனந்தம் தசரதனுக்கு பெருகின்றே போறது. கரையில்லா கழிப்புன்னு இங்க வார்த்தை எடுக்கிறார் பெரியவாள். கரையில்லா கழிப்பு என்னும் கடலுள் மூழ்கினான் தசரதன் அப்படின்னே ஒரு கையாளுறா வார்த்தையை. அப்படி கரையில்லா கழிப்பு, ரொம்ப சந்தோஷப்பட்டான் தசரதன். சரி, எல்லாத்தையும் காட்டிலும் ஆனந்தம் எப்ப ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால், அந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து, நான் இந்த சீட்ல இருந்து விஆர்எஸ் வாங்கிக்கலான்னு பாக்கிறேன், ராமனை ராஜ்ய பட்டாபிஷேகத்துக்கு வைக்கலான்னு பார்க்கிறேன்னு ஒண்ணே இல்லையா, இச்சா அமோகி மகாபாகம் அப்படின்னு கத்திட்டு, பகவோன்றப்ப கல்யாண குணா புத்திரஸ்ய சந்தித்தே, உன்னை காட்டிலும் உயர்ந்த கல்யாண குணங்கள் உன்னுடைய குழந்தைக்கு இருக்குன்னு சொன்னா பத்தியா, அப்ப அவனுடைய ஆனந்தத்துக்கு அளவே இல்லையா. இதெல்லாம் ஆனந்தம் தெரியல. இந்த விஷயங்கள்ல விஸ்வாமித்திரரோட பண்ண லீலைகள்லாம் அவருக்கு ஆனந்தம் தெரியல. ஜனங்கள் சொன்னா பாருங்க, எத்தனை கல்யாண குணங்களோட பிறந்தவன் உன்னுடைய பையன் சொன்னா பாருங்க, அங்கத்தான் ஆனந்தம் அவளுக்கு பெருகிதான். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் அப்படின்னு திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றார். அப்படி தந்தை ஒரு ஒரு அப்பா ஜென்மாந்திரத்துல என்ன சுகிருதம் பண்ணினானோ தெரியல, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய பெற்று எடுத்திருக்கானேன்னு சொல்லும்படியான ஒரு பிள்ளை அப்பாவுக்கு இருக்கணும்னு சொல்றா பெரியவாள். இந்த அதுவும் சொல்லும்பொழுது, பாவியாய் அழுகிய கால் கையறேனும் பழி தொழிலும் இழி குலமும் படைத்தாரேனும் ஆவியாய் அரவணையாய் என்பாராகில் இவரொன்றோ நாம் வணங்கும் அடிகளாவார். ஜாதியால் ஒழுக்கத்தால் மிக்கரோனும் சதுர்மறையால் வேள்வியால் தக்கோரேனும் போதினான் முகன் செய்ய பணிக்கொலாதார் பொன்னரங்கர் போற்றாதார் புலையர்த்தாமே. கைகாலெல்லாம் அழுகி போச்சு, சாமானிய குலத்துல பிறந்து தொலைச்சிட்டோம், சாமானிய தொழில் செய்து நாம பொழைக்கிறோம், ஆனா நிக்கிறது எங்க அப்படின்னு கேட்டால், நிற்கின்றதெல்லாம் நெடுமால் அவனுக்கு நாம் நிலையடியோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட ஒரு புத்தி இருந்ததுனா இல்லையா, அவன் தான் பாகவதோத்தமன். வசந்த ஜாதியில பிறந்து இந்த எண்ணமே இல்லைன்னா அவன் பாகவதோத்தமன் கிடையாது. இப்ப எந்த ஜாதியில வேணா பிறந்திருக்கட்டும், அவனுக்கு இந்த மாதிரியான பெருமாள் நம்மளை ரட்சிப்பான் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லையா. அது எப்படி இருக்கலாம், உத்தம குலத்துல பிறந்திருக்கலாம், சதுசாஸ்திர பண்டிதனா இருக்கலாம், ஆனா அவனுக்கு பகவத் பக்தி மாத்திரம் இல்லைன்னா, அவன் பகவானுக்கு அவன் இல்லைன்னா பகவானுக்கே பிடிக்காத அளவுக்கு ஒரு அதமா அதமான நீச்சலா அவன் போயிடுறான் அப்படின்னு பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு இந்த விஷயத்த இல்லையா. அது நம்ம எப்படி இருக்கணும், பெருமாளுக்கு பிடித்தபடியான ஒரு பிள்ளையா நம்ம நடந்துக்கணும்னா. இந்த பாசுரத்துல சுவாபதேசத்துல பார்த்தால் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறது, ரக்ஷிய ரக்ஷக சுவாவம் சொல்லப்படுறது, ரக்ஷன் நாமோ ரக்ஷகன் அவன் அப்படின்ற ஒரு வசந்ததான விஷயங்கள்லாம் இங்க சொல்லுவ, பார்யா பதி பாவமானது சொல்லப்படுறது. அதே மாதிரி இந்த பாசுரத்துல போக்தா போக்திருபாவம் சொல்லப்படுறது, ஞாத்ரு ஞேயபாவம் சொல்லப்படுறது, சேஷசேஷி பாவம் சொல்லப்படுறது, சரீர சரீரி பாவம் சொல்லப்படுறது, ஆதார ஆதேய பாவம் சொல்லப்படுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரி என்ற பாசுரத்துல சாஸ்திரார்த்த சுவாபரேசாஸ்திரத்துல நமக்கு சொல்லப்படுறது. ரட்சிக்கப்படக்கூடிய வஸ்து நாமம், ரக்ஷகன் பரமாத்மா, நமக்கு நாம ரக்ஷகன் இல்லையா, அந்த பூர்ண நம்பிக்கை நமக்கு இருக்கணும், அதை செயல் மூலமா காட்டணும். இந்த சரீரத்தை விட்டு எப்பவும் போகக்கூடிய, அதாவது இந்த சரீரத்தை ஆத்மா எப்ப விட்டு போகுமோ நமக்கு தெரியாது இல்லையா. அப்படி தெரிஞ்சுடுச்சுன்னா நம்ம பிரயத்னப்படுவோமா, பிரயத்னப்பட மாட்டோம், பிரயத்னப்பட்டாலும் நமக்கு முடியாது, அது வேற விஷயம். அதனால பெருமாள் தான் நம்மளை ரட்சிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். எஸ்ய அனுகிரகம் இச்சாமி தனந்தசிய ஹராம்யகம், யாருக்கு அனுகிரகம் பண்ண நினைக்கிறானோ அவளுடைய பொருளை அபகரிக்கிறார் அப்படின்னு இத வந்து பெருமாளே நாரதரத்துல சொல்றான் இல்லையா. அப்படி ஒரு விஷயம், பாரியா பதி, பதி பாரியா பாவம் எப்படி வரும் அப்படின்னு நம்ம, பெருமாள் மட்டும்தான் பதி, நாம் எல்லாம் பெண்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். விருத்தௌச்ச மாதா பிதரௌச்ச பிதரௌ சதி பாரியா சுத கிசுஹு சுத சிசுஹு அப்பியகாரிய சதம் கிருத்வா பர்த்தவ்யா மனுரப்ரவீத் அப்படின்னு, மனுரப்ரவீத் அப்படின்னு சொல்லும் போல இப்ப மனுஸ்மிருதியில வர ஸ்லோகம் இது. மனுஸ்மிருதியில மனுரப்ரவீத் அவர் சொல்றார், மனுவாகிர நான் சொல்கிறேன்னு சொல்லி சொல்றார் இல்லையா. அதுதான் ரொம்ப முக்கியம், மனுரப்ரவீத் சொன்னதான், நாம சொன்னா யார் கேப்பா, அதனாலதான் மனுரப்ரவீத், வயசான தந்தை, தாய், பதிவிரத்தியான பத்னி, குழந்தைகளையும் பர்த்தா எப்பாடுபட்டாவது ரட்சிக்கணும்னு சொல்றான். ஆனால் தான் நாமெல்லாம் பெருமாளுக்கு பாரியா, பத்தி யாருனா பெருமாள் இல்லையா. அப்படி செய்யத்தகாத 100 கெட்ட காரியங்களை பண்ணியாவது இவர்களை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கணும். விருத்தௌ ஜமாதா பிதரௌ சதி பாரியா சுதசிசு அப்படி அகாரிய சதம் கிருத்வா அப்படி அகாரிய சதம் கிருத்வா. செய்யத்தகாத காரியங்கள் சாஸ்திரத்துல நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் அதை செஞ்சாவது இவாளை எல்லாம் நம்ம கிருத்வா பர்த்தவ்யா மனுரப்ரவீத் காப்பாத்தியே ஆகணும். இதனால்தான் பதி பாரியா சம்பந்தம் நமக்கு இருக்கணும். புண்ணியஸ்ய பலம் இச்சந்தி, புண்ணியம் நேச்சந்தி மாணவாக, பாபஸ்ய பலம் நேச்சந்தி, பாபம் குர்வந்தி யத்னதான்னு போக்திரு போக்தா போக்திரு பாவமானது சொல்லப்படுறது இல்லையா. மாம் மதியஞ்சனி கிளம் சேத்தனா சேத்தனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்ரீகுரு ஸ்வயம். இது சுவாமி ஞாத தசகத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. போக்தா போக்யஞ்ச பிரேரிதாரஞ்ச மத்வா அப்படின்னு நாரத பரிவிராஜக உபநிஷத்து வந்து இந்த விஷயத்த சொல்றது. ஒருத்தருக்கு மாம்பழ தோட்டம் இருக்கு, மரங்கள்ல மாம்பழம் பழுத்து காய்ச்சி தொங்கிறது. அந்த உரிமையாளருக்கு, உரிமையாளராக இருக்கக்கூடிய தோட்டக்காரருக்கு மாம்பழம் எல்லாம் போக்யம். நாம அந்த மாம்பழத்தை வாங்கி அனுபவிச்சு சாப்பிட்டு அனுபவிச்சோன்னா நாம போக்தா இல்லையா. அப்படி லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாத்திலையுமே போக்யம், லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் போக்யம். அப்போ அத இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் போக்யம்னா அதை உடையவன் யாரு, போக்தா யாரு அப்படின்னா பகவான் தான் போக்தா. அப்படிப்பட்ட எதா காஷ்டச்ச காஷ்டச்ச சமேயாதா மகாரணவே சமேத்தியச்ச வியபேயாதா காலம் ஆசாத்திய கஞ்சனி ஏவம் பாரியாச்ச புத்திரச்ச ஞாதயச்ச தனானிச்ச சமேத்திய வியவதாவந்தி த்ருவோ ஹேஷா வினாபவஹா அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. இந்த இடத்துல பெருமாள் சித்திரகூடத்துல பரதனுக்கு எதிர நின்றுண்டு 18 ஸ்லோகங்களை சொல்றான். ஒரு அழகா ஒரு விஷயத்த அப்படிப்பட்ட நாம எப்படி யார் போக்தா யார் போக்யம்னு இந்த விஷயங்கள்லாம் பெரியவாள் சொல்றா. இதெல்லாம் சங்கலனம் பண்ணிதான் ஒரு வியாக்கியானத்துல கம்பன் இந்த மாதிரி பாட்டை வச்சார் அப்படின்னு இந்த 18 ஸ்லோகத்தை மனசுல வச்சிருந்தா மங்கள ஸ்லோகமே கம்பன் பண்ணலாம். இத உலகம் யாவையும் தாமூல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு அவருடைய போகாயத்தனத்தை சொல்லி எப்படி பாருங்கோ கம்பனுடைய மங்கள ஸ்லோகம் இது. இல்லையா பெருமாள் விளையாட்டுத்தனமா லீலையா இவ எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றான் இல்லையா. இது இந்த பரமாத்மா போக்தா இல்லையா, இதெல்லாம் அவனுடைய போகாயத்தனம் அப்படின்னு சொல்லி போக்திரு போக்ய பாவத்தை இந்த இடத்துல நிரூபிக்கிறான். ஞாத்திருக்கு நியாய பாவம் சொல்லப்படுறது இந்த இடத்துல. சேஷசேஷி பாவம் ரொம்ப முக்கியமான விஷயம். பகவான் தான் சர்வசேஷி, நாம எல்லாம் அவனுக்கு சேஷ பூத்தர்கள் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல ஸ்வஸ்வாமி பாவம் சொல்லப்படுறது இல்லையா. ஸ்வஸ்வாமி பாவம் ரொம்ப முக்கியம். ஆத்மா உடமை, நாமெல்லாம் அவர்களுக்கு உடமை. பெருமாள் உடையவன் பெருமாள், ஆதார ஆதேய பாவம், சரீர சரீர பாவம் நம்ம சாஸ்திரத்துல பல இடத்துல சொல்றது. அதுதான் பிரதான பிரதிதந்திரமே நமக்கு இல்லையா. நம்முள்ள இருந்து கொண்டு அவன் நம்மளை வழி நடத்துகிறான். நமக்கெல்லாம் சரீரியா இருக்கான் அவன், சரீரம் இந்த ஜெகத்து சரீரி அவன் பெருமாள் அப்படின்னா. அப்படிப்பட்ட ஒசத்தியான விஷயத்த இந்த இடத்துல சொல்லப்படுறது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய அப்படின்ற பாசுரமானது ஆழ்வார்கள் எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா பார்த்தால் இது திருமழிசை ஆழ்வாரை எழுப்பக்கூடிய ஒரு பாசுரம் இல்லையா. சுவாபரேசத்துல மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்று நாமம் பலவும் நவீன்றேலோரம் பெருமாளுடைய திருநாமங்களை பிரதி தினம் சொல்லிகிட்டே இருக்கணும். நாம சங்கீர்த்தன் நாமோபாசனம் பண்ணணும்ன்றதுக்காக சொன்னான். இது மாயோன் அல்லால் தெய்வம் மற்றில்லை. இவ பாசுரத்துல மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று சொன்னாடா, அங்க எப்படி இருக்கு மாயோன் அல்லால் தெய்வம் மற்றில்லை அப்படின்னு. இந்த நான்முகம் திருவந்தாதியில இந்த விஷயத்த திருமதி ஆழ்வார் சாதிக்கிறார். அதுவும் இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம், இனியறிந்தேன் எம் பெருமான் உன்னை, இனியறிந்தேன் காரணன் நீ கற்றவை நீ கற்பவை நீ நற்கிரிசை நாரணன் நீ நன்கறிந்தேன் நான். பெருமாளை தெரிஞ்சின்றன் மாயோன் அல்லால் மற்றோர் தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல எல்லாம் சொல்றாரு ஆச்சரியமா. நாராயணன் படைத்தான் நான் முகனை, நான்முகனுக்கேறார் சிவன் பிறந்தான் என்னும் சொல் சீரார் மொழி செப்பி வாழலாம் நெஞ்சமே மொய்ப்பூ மொழி செய் பரணடியே வாழ்த்து அப்படின்னு இந்த இடத்துல லோக சிருஷ்டி விஷயத்தையெல்லாம் திருமணி சாழ்வார் அப்படியே சொல்றார். அதைத்தான் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரியன ஆழ்வாரம் ஆழ்வாருடைய உள்ளத்துல ஜோதிஷா பிரகாசிக்கிறான் பெருமாள் இல்லையா. பெரும்புலியூர்னு ஒரு அக்ரஹாரம் அங்க யஜ்ஞம் பண்ற சமயத்துல ஆழ்வார் அங்க எழுந்தருளிகிறார். அவர் அக்ர பூஜை பண்றதுக்கு எல்லாரும் வரா. அக்ர பூஜை பண்ணும்போது இவரை திக்காரம் பண்றார் இல்லையா. இவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு நீர் பூத்த நெருப்பு போலன்னு வியாக்கியானம் பண்றார். நீர் பூத்த நெருப்பு போல தம்முடைய ஒரு ஒரு பராக்கிரமத்தை அவர் காட்டுறார். அப்படி காட்டின உடனே உள்ள இருப்பவா எல்லாம் தானா ஓடி வந்துட்டா இல்லையா வெளியில. அப்படி இவர் பெருமாள் அர்ச்சையில படாத பாடுபடுத்தினார் இல்லையா. பெருமாள் இவர் அர்ச்சாவதார திருமேனியே இவர் படுத்தின மாதிரி வேற எந்த ஆழ்வாரம் படுத்தவே இல்லை. எப்படி தெரிகிறது அப்படின்னா, பெருமாள் யதோர்த்தகாரி பெருமாளை பார்த்து இவர் பண்றாரு இல்லையா, கணிகண்ணன் போகின்றான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணைவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் உந்தன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் சுருட்டின் வாங்கினார் கூடவே. சரி மறுபடியும் அந்த கதை நமக்கு எல்லாம் தெரியும். மறுபடியும் அவன் கணிகண்ணன் வந்துட்டான் இவரும் வரார். அப்படின்னா கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் உந்த பைனாக பாய படுத்துக்கொள். ரொம்ப பாசுரங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும் இந்த திருமதி சாழ்வார் பாசுரம். அதுவும் நம்ம அமுதனை பத்தி சொல்லும்போது சாருங்கராஜனை பத்தி இன்னைக்கெல்லாம் சேவிச்சுட்டே இருக்கலாம் அந்த பெருமாளை இல்லையா. இந்த திவ்ய பிரபந்தத்துக்கே ஏற்றம் கொடுக்கக்கூடிய பெருமாள் இல்லையா. அதுவும் பெருமாளை பத்தி பாடுறார், நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலமேனமாய் இடந்தமை குழுங்கவோ மால்வரை சுரும் கடந்த கால்கள் பரந்த காவியரி கடை கடை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. கிடந்தவாறு எழுந்து நின்று பேசுவாய் கேசனேன்னு இவர் சொன்னோடனே இன்னைக்கும் அங்க பெருமாள் அப்படியே சயனிச்சென்றிருக்கார். ஆகையினால இது இந்த பாசுரம் திருமழிசை ஆழ்வார எழுப்பக்கூடிய பாசுரம் அப்படின்னு பகவத் சரித்திரத்துல ஈடுபட்ட பெரிய ஒரு மகானா இருக்கக்கூடிய திருமழிசை ஆழ்வாரத்துல இந்த பாசுரத்துல எழுப்புறார் ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்தபடியாக நாளைக்கு 10வது பாசுரம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா தாசன்.